ಶ್ರೀಮದ್ಯೈ ಗೋದಾಯೈ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀವರಾಹ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀಮುಕುಂದಗುರವೇ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀಪದ್ಮನಾಭ ಗುರವೇ ನಮಃ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಕಮಧೀಮಹೇ ವಿನೀಮಹೇ ಚ ತತ್ರಾದ್ಯೋ ದಂಪತಿ ಜಗತಾಂ ಪತಿ ನೀಳಾತುಂಗಸ್ತನಗಿರಿತಟೀ ಸುಪ್ತಮುದ್ಬೋಧ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾಖ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿಶತಶಿರಸಿದ್ಧಮಧ್ಯಾಪಯಂತಿ ಸ್ವಚಿಷ್ಟಾಯಾಂ ಸೃಜಿ ನಿಗಳಿತಂ ಯಾಬಲಾಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋದಾ ತಸ್ಯೈ ನಮಯಿದಮಿದಂ ಭೂಯ ಏವಾಸ್ತು ಭೂಯಃ. ನಮಸ್ತೇಭ್ಯ, ಶುಭಕೃತ್ ವರ್ಷೀಯ ತಿರುಪಾವೈ ಉಪನ್ಯಾಸೆ ಅದ್ಯತನ ಪದ್ಯಂ ಭವತಿ ಉರುತ್ತಿ ಮಗನಾಯ್ ಇತಿ. ಪಂಚಮ ಪಂಚಕೆ ಏತದೇವ ಪಂಚಮಂ ಪದ್ಯಂ. ಏಕವಿಂಶತಿತಮ ಪದ್ಯಾದಾರಭ್ಯ ಪಂಚವಿಂಶತಿ ಪದ್ಯಂ ಪದ್ಯಪರ್ಯಂತಂ ನಪಿನೈ ದೇವೀಂ ಏವಂ ಕೃಷ್ಣಂ ಚ ಉದ್ಬೋಧ್ಯ ಬಹುಕೃಷ್ಣ ಆಗತಾನಾಂ ಅಸ್ಮಾಕಂ ಮನೋರಥಂ ಪೂರಯ ಇತಿ ಕೃಷ್ಣಮುದ್ಬೋಧ್ಯ ತಂ ಸ್ತುತವತ್ಯಃ. ಯಾಂ ವಂದ ಕಾರ್ಯಂ ಆರಾಯ್ದು ಅರುಳ್ ಇತಿ ಪ್ರಾರ್ಥಿತವತ್ಯಃ. ತತ್ಪೂರ್ವಂ ಶಯ್ಯಾಂ ಪರಿತ್ಯಜ್ಯ ಸಿಂಹಾಸನೇ ತಾವತ್ ಆಗತ್ಯ ಉಪವಿಶ. ವಯಂ ತವ ಗತಿಂ ದೃಷ್ಟ್ವಾ ಪರಮಾನಂದಂ ಅನುಭವಾಮಃ ಇತಿ ಪ್ರಾರ್ಥಿತವತ್ಯಃ. ಭಗವತಃ ಖಲು ವರ್ತತೆ ಸಿಂಹಗತಿಃ ಏವಂ ವ್ಯಾಘ್ರಗತಿಃ ಚೈವಂ ಹಸ್ತಿಗತಿಃ ಇತಿ. ಸರ್ವಂ ಶೋಭನಂ ಖಲು ತಸ್ಯ. ಅತೇವ ಗೋಪಕನ್ಯಾಃ, ಭಗವಂತಂ ಕಿಂಚಿತ್ ಚಾಲಯಿತ್ವಾ ತಸ್ಯ ಗತಿಶೋಭನಂ ಗತಿಶೋಭಾಂ ಅನುಭೂತವತ್ಯಃ. ಇದಾನೀಂ ಭಗವಾನ್ ಕೃಷ್ಣಃ ತಾಹ ಪೃಚ್ಛತಿ, ಅಸ್ತು ಮಯಾ ಇದಾನೀಂ ಶಯ್ಯಾಂ ಪರಿತ್ಯಜ್ಯ ಅತ್ರ ಆಗತಂ, ಸಿಂಹಾಸನೆ ಅಪಿ ಅಹಂ ಉಪವಿಷ್ಟಾಮಿ ಉಪವಿಷ್ಟವಾನೇವ. ವದಂತು ಯುಷ್ಮಾಕಂ ಮನೋರಥಃ ಕಃ ಇತಿ ಸಮ್ಯಕ್ ವದತು. ವಯಂ ಅಹಂ ತಾವತ್ ತತ್ ಪೂರಯಿಷ್ಯಾಮಿ ಇತಿ ಭಗವಾನ್ ಉಕ್ತವಾನ್ ಸ್ಯಾತ್. ತದನಂತರಂ ಗೋಪಕನ್ಯಾಃ ಪುನಃ ತಂ ಏವಂ ಅನೇನ ಪದ್ಯೇನ ಪ್ರಾರ್ಥಯಂತಿ. ಪದ್ಯಂ ಏವಂ ಭವತಿ. ಉರುತ್ತಿ ಮಗನಾಯ್ ಪಿರಂದು ಓರಿರವಿಲ್ ಉರುತ್ತಿ ಮಗನಾಯ್ ಒಳಿತ್ತು ವಲರ ತರಿ ಕಿಲಾನಾಗಿಲ್ தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம்பாவாய். உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகில் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து அஜாயமான பகுதா ஜாயத்தை பகவத ஜன்மையேவ நாஸ்தி. அஜஹ அஜாயமான பிச்சந்தி ஆதுனிக கால பாலாக ஏவம் தரிஹி குதஹ பகவான் ஆகதஹ தஸ்ய ஜன்மன வித்யதே சேத் குதஹ ஸஹ ஆகதஹ இதி பிச்சந்தி பாலகாஹ. தேஷாம் சமாதானம் தாத்தும் அசக்கியமேவ தஸ்ய சங்கல்பஹ இதிஹி இதி ஏவ வக்தவ்யம் கலு. கிந்து பாலாஹ கலு சங்கல்பாதிகம் தேன அவகச்சந்தி. அஸ்து அஸ்து தத் பகவான் அஜஹ தஸ்ய ஹி பிதரௌ ந வித்யேதே. அதேவ அவதார சமயே சஹ பிதரம் ரோச்சயாமாச இதி தசரதம் பிதரம் ரோச்சயாமாச இதி அஸ்மாபிஹி ஸ்ருயதே. சினோதி சஹ கயோஹோ புத்ரஹ அஹம் பவேயம் இதி. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி ஒருத்தி இதி ஏகா கேவலம் தாவதேவ அர்த்தஹ. ஒருத்தி காச்சித் சம்ஸ்கிருத பாஷாயாம் ஹி கஷ்சித் கிஞ்சித் இதி உச்சதே சேத் விசேஷண கர்ப்பிதம் தத் கோபி காருண்ய ராசிஹி இதி ஹி ஸ்துவந்தி வேதாந்தாச்சாரியாஹ. கஷ்சித் அத்புத கேசரி விவரண விவரணம் கர்த்தும் ஏவ அசக்கியம் இதி பாவஹ. கஷ்சித் ஆயாதி கஹ ஆயாதி கஹ ஆகதவான் கஷ்சித் இத்துச்சதே சேத் அர்த்தத்வயம் சம்பவித்தும் அர்ஹதி. ஏகோ பவதி அபரிசிதஹ கோபி ஆகதவான் இதி. த்விதீயம் பவதி நமயா வர்ணயித்தும் சக்யதே கஷ்சித் ஆயாதி ஏஷஹ கஹ இதி மயா வர்ணயித்தும் ஏவ ந சக்யதே இதி. பகவான் தாதிருஷஹ கஷ்சித் அத்புத கேசரி கோபி காரண்யராசிஹி இதி ஹி ஸ்துதிர் பவதி. ஒருத்தி காச்சன காச்சித் காசா தேவகி. யதி பகவந்தம் ஏவ பிரசூதே காபி ஸ்திரீ தர்ஹி கதம் வா ஸ்தோதவ்யா சா கதம் ந ஸ்தோதவ்யா சர்வதா ஸ்தோதவ்யா சர்வதா ஸ்தோதவ்யா ஏவ. பூதானாம் யோகிய பிதா பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோகிய பிதா. சயவ பிதா கலு பகவான் ததாபி கஸ்யாச்சித் புத்ரஹ அபவத். பிருஷ்ணி சுதபா இதி தம்பதி ஆஸ்தாம் தேஷாம் தபசா பிரீத்தஹ பகவான் த்ரிவாரம் இவையோ புத்ரஹ பவிஷ்யாமி இதி வரம் தத்தவான். பிருஷ்ணி கர்ப்பஹ ஏகஹ யதா தௌச்ச தம்பதி பிருஷ்ணி சுதபா இதி ஆஸ்தாம். அனந்தரம் அதிதி கஷ்யப கஷ்யபயோ உபேந்திரஹ அபவத் பகவான் வாமனஹ. ததனந்தரம் தேவகி வசுதேவயோ கிருஷ்ணஹ இதி தஸ்ய அவதாரஹ. அதேவ ஒருத்தி மகனாய் பிறந்து இதி ஸ்தௌதி கோதாதேவி. பகவதஹ அவதார ரகசியம் ஏ ஜானந்தி தேயேவ மோக்ஷம் பிராப்னுவந்தி தேயேவ பரமஸ்ரேயஸ் ஸ்ரேயஹ பிராப்னுவந்தி இதி பகவானேவ வததி தஸ்ய கீதாயாம். ந அஸ்மாதிருஷானாம் ஜன்மைவ பகவதா. அஸ்மாக்கம் தூ கர்ம பிரேரித கர்ம பிரபாவித ஜன்ம, பகவதா தூ சங்கல்ப மாத்திரம் இது விசேஷ பேதா. ஓரிரவில் சாச்ச ராத்திரி அப்பி சாச்ச நிஷா அப்பி காச்சித் பகு ஸ்துவந்தி ஆழ்வார் மகாபாகாக கிருஷ்ணாவதாரஸ்ய விபவம். தந்தை காலில் பெருவிலங்கு தாள் அபுய நள்ளிருட்கண் வந்த எந்தை பெருமானார் மறுவிரண்ட ஊர் போலும் முந்திவானம் அழுபொழியும் மூவா உருவில் மறையாளர் அந்தி மூன்றும் அனுலோம்பும் அணியார் வீதி அழுந்தூரே. இது பெரிய திருமொழி இத்தியாகசிய பிரபந்தே பிரபந்தே ஸ்துவந்தி திருமங்கை ஆழ்வார் மகாபாகாக ஆழ்வார் மகாபாகாக. பகு விருஷ்டி ஆசீத் தஸ்மின் ராத்திரௌ, தஸ்யாம் ராத்திரௌ தஸ்யாம் நிஷாயாம் பகு விருஷ்டி ஆசீத். சிசுஹு ஜாதஹ இதி சந்தோஷஹ ஏவ பவதி கலு, கிந்து தயோஹோ தம்பத்யோஹ துக்கம் ஆசீத். யதோஹி கம்சஹ கதமபி தத்ர ஆகத்ய சிசும் மாரயதி இதி, அதேவ தம் ச அத்புதம் பாலகம், யஹ பாலகஹ ஜாதஹ தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சம்ஹர. தேவகி பிரார்த்தயதி பகவந்தம் விசேஷ ரூபம் பரித்தியஜ்ய சாதாரணம் ரூபம் ஸ்வீகுரு இதி. தம் ச பாலகம் கதமபி கோகுலே ஸ்தாபித்தவ்யம் இதி வசுதேவஹ, யதா தம் பாலகம் ஹஸ்தே கிருண்ஹாதி ததைவ சர்வேபி ஆரக்ஷகாஹ நித்ராம் யாந்தி. ஸ்ருங்கலா அபி பக்னஹ பக்னா பவதி வசுதேவஸ்ய, துவாரம் உத்காடயதி ஆரக்ஷகாஹ நித்ராம் கதாஹ. பகிராகச்சதி சேத் விருஷ்டிஹி மஹா மஹா மஹதி விருஷ்டிஹி பவதி, சாக்ஷாத் ஆதிசேஷ ஏவ ஆதபத்ரம் பூத்வா யமுனாயாம் மத்யே ந கோபி கமபி க்லேஷம் வினா கச்சதி வசுதேவஹ, யமுனாபி மார்க்கம் ததாதி. அதேவ ஏதத் சர்வம் தஸ்யாம் ராத்ரௌ அபவத் அபூத், அதேவ ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. யசோதயா எத் பாக்யம் பிராப்தம் தத் ந கயாபி அன்யயா ஸ்திரியா. சர்வம் சாயேவ பிராப்தவதி யசோதா, உருத்தி மகனாய் ஒளித்து வளர. ரகசியம் ரகசியேன கிருஷ்ணம் பாலயந்தி ஸ்ம கோபாக. ததாபி நாரதேன பிரபோதிதஹ கம்சஹ, போ கம்ச தவ சத்ரு கோகுலே ஜாதஹ இதி நாரதேன பிரபோதிதஹ. சன் சஹ கிம் கரோதி, சஹ ராட்சசான் அதமான் நராதமான் பிரேஷயதி கிருஷ்ணம் மாரயிதும். தரிக்கிலானாகில் சம்ஸ்கிருதே தரி தரி தரணம் தரிக்கிலானாகில். அசகமான கம்சஹ தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து, கம்சஸ்து மாதுலக இவ கிருஷ்ண சாட்சாத் ததாபி அதர்ம மார்க்கே பூதஹ சஹ அசகமான சஹ கிம் கிருத்தவான், மனசா வஜசா கிரியையாச்ச கிருஷ்ணஸ்ய ஹானிமேவ சிந்தித்தவான். तस्य चिन्ताम् அசத்தியாபித்தவான் கிருஷ்ணஹ கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்று நின்ற நெடுமாலே தஸ்ய உதரே அக்னிரிவ ஆசீத். ஜாஜ்வால்யமானஹ ஆசீத் தஸ்ய உதரஹ, யதோஹி கிருஷ்ணஸ்ய பயயேவ தஸ்ய ஹ்ருதயே ஆசீத். ஹ்ருதயேபி பயாக்னிஹி அசூயாக்னிஹி உதரே இதி வக்தும் சக்யதே. கஞ்சன் வயிற்று நெருப்பென்று நின்று நெடுமாலே, நெடுமால் நெடியோன் சது சர்வவியாபி அத்ராபி சுவாரஸ்யம் வர்த்ததே. இது சிசூனாம் கிருதே வயம் ஏவம் வதாமஹ பகவான் விபு சர்வவியாபி இதி தரிஹி பிருச்சதி கோபி பாலகஹ தரி பகவதஹ முகம் கதமஹம் பஷ்யாமஹ. சர்வத்ர ச பவதி சேத் தஸ்ய தஸ்ய முகம் கதம் வயம் பஷ்யாமஹ இதி சிசூனாம் மதிஹி அதிகதையா வர்த்ததே ஆதுனிக காலே. நெடுமாலே பிரம்ம பிரம்ம சப்தஸ்ய சைவ அர்த்தஹ பிரம்மதி பிரம்மயதி இதி உன்னை அறுத்தித்து வந்தோம் வயம் பிரார்த்தயித்தும் வயம் அத்ர ஆகதாக துவாம் பிரார்த்தயித்தும் அகம் அத்ர ஆகதாக துவாமேவ பிரார்த்தயித்தும் துவயி பிரார்த்தயித்தும் துவாமேவ பிரார்த்தயித்தும் அஸ்மாகம் புருஷஹ புருஷார்த்தஹ துவமேவ பரைதருதியாகில் எதி பிரசீதி பவான் எதி பவான் பிரசீதி அஸ்து யுஷ்மாகம் அகம் ததாமி இதி பவான் எதி பிரசீதி தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் செல்வம் தனம் தனம் கிம்வா தனம் பக்தானாம் பாகவதானாம் பிரபன்னானாம் பகவானேவ தனம் ஸ்ரீயாசக பூயமானம் ஸ்ரீயாசக விராஜமானம் பகவானேவ தனம் திருத்தக்க செல்வமும் ஸ்ரீயப்பதிரேவ தனம் சாத் சேவகமும் தஸ்மை கைங்கரியம் குர்மஹா தஸ்மை தாபியாம் திவ்ய தம்பதிபியாம் சேவனம் கரிஷ்யாமஹ சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரம்பாவாய். யதாவயம் தவ நாம சங்கீர்த்தனம் குர்மஹ தரிஹி அஸ்மாகம் சந்தோஷஹ ஜாயேத துக்கம் ச நஷ்யேத் வருத்தமும் தீர்ந்து ந கோபிஹி ந காபி சிந்தா அஸ்மாகம் வர்த்தேத. பகவதஹ ஸ்மரணாதேவ சர்வஸ்ரேயஹ பவதி அஸ்மாகம் பாபம் நஷ்யதி. உன்னை சிந்தை செய்து செய்து உன் நெடுமாமொழி இசை பாடியாடி என் முன்னை தீவினைகள் குருவே அறிந்தனன் யான் இதிஹி ஸ்துவந்தி ஷடகோப மகாமுனயஹ. உன்னை சிந்தை செய்து செய்து பகவதஹ ஸ்மரணம் யதா யதா வஹம் வயம் கரிஷ்யாமஹ ததா அஸ்மாகம் பாபான்யபி நஷ்யந்தி அதேவ சந்தோஷஹ ஜாதஹ ஜாயதே வருத்தமம் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரம்பாய். இது ஹி அஸ்ய பத்யஸ்ய பத்யஸ்ய அர்த்தஹ. ஸ்வாபதேசஹ தாவத் காராகிரகம் தத்து ஏஷ சம்சார ஏவ ராத்ரௌ வயம் தஸ்மின் வசாமஹ ஞானம் வினா பிரகாசம் வினா. ஞான பிரகாச ஹீனாக வயம் ஜீவாத்மனஹ தான் ஜீவாத்மனஹ உஜ்ஜீவயிதும் பகவான் பகவதஹ கிருபா பகு ஆவசியகி. ஏகா மாதா ஜன்ம ததாதி ஜீவாத்மனம் ஆச்சாரியஹ ஏவ அன்யா மாதா. ஞான பிரதானம் கரோதி ஆச்சாரியஹ அதேவ சக ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர யசோதாயாக ஸ்தானே ஆச்சாரியஹ பவதி. ஆச்சாரிய ஆச்சாரியஹ ஸ்வஸ்ய கிருபையா சிஷ்யான் ஆச்சாத்ய சம்யக் ஆச்சாதயதி. சம்சார தாபேபியஹ சம்சார தாபாத் தாபேபியஹ ஆச்சாரியஹ சிஷ்யான் ஆச்சாதயதி. அதேவ ஆச்சாரிய கிருபா பகு ஆவசியகி. ததனந்தரம் உபதேசாத் ஹரிம் விஜ்ஞாய தஸ்ய ரகசிய த்ரயம் வித்யதே கலு அஷ்டாட்சர மகாமந்திரஹ த்வய மந்திரஹ எவம் சர்மஸ்லோகஹ இத்யாதீன் சம்யக் விஜ்ஞாய கைங்கர்ய ஸ்ரீயம் ஸ்வீகிருத்ய குருத்வாரா ஆச்சாரியத்வாரா ஸ்ரீயாத்வாரா பகவந்தம் யதா ப்ராப்னோதி க்ரமேண தர்ஹி தஸ்ய ஜீவாத்மனஹ தேஷாம் ஜீவாத்மனாம் பாபானி சர்வாண்யபி தீனில் தூசாகும் இதிவத் பிரணஷ்டாஹ பிரணஷ்டானி பவந்தி ததனந்தரம் மோக்ஷாக்ய பரமபுருஷார்த்தஹ சித்யதி இதிஹி அஸ்ய பத்யஸ்ய ஸ்வாபதேஷோ பவதி. ஐதிஹ்ய விஷயாஹ ஏவம் பவதி. பராசர பட்டாரியம் நஞ்சியர் ஆச்சாரியாஹ ஏவம் பிருஷ்டவந்தஹ. பிரஷ்னாஹ தாவத் அஸ்மாகம் கிருதே ஏவ ந ஆச்சாரியானாம் சந்தேஹஹ அவர்த்தத. அந்யேஷாம் கிருதே ஸ்வயமேவ தாம் பிரஷ்னாம் சம்யக் பிருஷ்ட்வா கிரந்தேஷு தேஷாம் சமாதானம் ஸ்தாபிதவந்தஹ. யதோஹி காலாந்தரே பூதமானானாம் பக்தானாம் பாகவதானாம் கிருதே மகா உபயோகாய தத் பவதி இதி கருணையா கிருதவந்தஹ. யசோதா கிருஷ்ணம் ந பிரசூதவதி சா து வளர்ப்புத்தாய். வளர்ப்புத்தாய் இத்யுக்தே பாலனம் கரோதி தாவதேவ கலு. தர்ஹி கதம் சா கிருஷ்ணாய க்ஷீரம் ஸ்தன்ய பானம் தத்தவதி காரிதவதி இதி தேஷாம் சந்தேக ஆசீத். தர்ஹி பராசர பட்டாரியாஹ எவமுக்தவந்தஹ தரிசன மாத்திரேண தஸ்ய ரோதன சப்தம் ஸ்ருத மாத்திரேண தஸ்யாஹ ஸ்தன்ய துக்தம் ஸ்வயம் பிராசரத் ஸ்வயம் பிரசரதி ஸ்ம. ஏதஸ்மின் விஷயே குதஹ சோதன காரியம் குதஹ ஏதத்து ந சந்தேகாஸ்பதம். சஹது மாயன் தஸ்ய கிருபையா யத்கிமபி பவிதும் அர்ஹதி இதி பாவஹ. அதேவ அதேவ ஏதாதிருக்ஷு விஷயேஷு அஸ்மாகம் சந்தேகம் ந பவித்து அருகதி இது ஹி ஆச்சாரியானாம் சமாதானமாசீத் அனேன உபன்யாசக சமாப்யதே ஏததனந்தரம் மாலே மணி வண்ணா இதி ஷட்விம்சதித்தம பத்தியசிய அர்த்தம் ஸ்ரோஷ்யாமஹ விரமாமி மகாம் தன்யவாதஹ ஸ்ரீமத்யை கோதாயே நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.